அத்தியாயம் 20. முகத்துதியை சந்தித்தல். கிறிஸ்தியான நம்பிக்கையும் மகிழ்ச்சியோடு நடந்து சென்றார்கள். ஓரிடத்தில் பாதை இரண்டாக பிரிந்தது. அந்த பாதையில் செல்வது என்று தயங்கிக் கொண்டு நின்றபோது அங்கியால் முகத்தை மூடியிருந்த ஒருவன் அருகில் வந்து, "ஏன் நிற்கிறீர்கள்?" என்று கேட்டான். பயணிகள் ரெண்டு பேரும் பாதை தெரியவில்லை என்றார்கள். "என்னை பின்பற்றி வாருங்கள், நானும் மோட்சத்துக்கு தான் போகிறேன்" என்றான் அவன். இருவரும் அவனுக்கு பின் சென்றார்கள். பாதை வளைந்து வளைந்து சென்றபடியால் எந்த திசையில் செல்லுகிறோம் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது இருவரும் ஒரு பெரிய வலையில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களால் அசைய கூட முடியவில்லை. அப்போது அவர்களை அழைத்தவனின் முகத்திரை விலகியது. அவன்தான் முகத்துதி என்பதை கண்டு கலங்கினர். அவன் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டான். முகத்துதியிடம் எச்சரிக்கையா இருங்கள் என்று மெய்ப்பெண் கூறினாரே, நாம் கவனக்குறைவால் இப்படி மாட்டிக்கொண்டோமே. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வளைய விரிக்கிறான். நீதிமொழிகள் 29:5 என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்று அங்கலாய்த்தான் கிறிஸ்தியான். சிறிது நேரம் கழித்து பிரகாசமான ஆடை அணிந்திருந்த ஒருவர் அவர்களுக்கு அருகே வந்தார். அவர் கையில் ஒரு சாட்டை இருந்தது. அவர் வலையை கிழித்து அவர்களை விடுவித்தார். "என்ன, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே?" 2 கொரிந்தியர் 11:14 என்ற விதேவ வார்த்தைகளை மறந்து விட்டீர்களா? வெளி வேஷத்தை கண்டு பாதை மாறி விட்டீர்களே. மேய்ப்பன் கொடுத்த வரைபடத்தை எடுத்து பார்த்து சரியான பாதையை அறிந்திருக்கலாமே என்று கடிந்து கொண்ட அவர் சாட்டை எடுத்து அவர்களை அடித்தார். தண்டனை அளித்த பின்பு, "வாருங்கள், சரியான பாதையை உங்களுக்கு காட்டுகிறேன்" என்று அவர்களை அழைத்து சென்று சரியான பாதையில் செல்ல வைத்தார். இருவரும் மயக்க நிலத்தை வந்தடைந்தார்கள். காற்றே இல்லாதது போல் காணப்பட்டது. நடப்பதற்கே கடினமாக இருந்தது. நம்பிக்கை சற்று அமர்ந்து ஓய்வெடுக்கலாம் என்று கூறினான். "மேய்ப்பன் கூறியதை மறந்துவிட்டாயா? இது மயக்க நிலம், நாம் முழு கவனத்துடன் இருக்க வேண்டும்" என்று எச்சரிக்கை செய்தான் கிறிஸ்தியான். உறங்கி விடாதிருக்க ஆண்டவர் செய்த அற்புதங்களை பற்றி பேசிக்கொண்டே நடந்து அந்த நிலத்தை கடந்து விட்டார்கள்.